بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்ய வேண்டும், இதிலிருந்து பூரணமான பயனை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலில் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஈமானை மீட்டெடுப்போம் என்ற ஒரு தலைப்பை நம்முடைய சகோதரர்கள் நமக்கு இந்த நிகழ்ச்சியிலே வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்புக்குரிய அடிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் காணப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஈமான ல யஹ்லகு ஃபி ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌப். ஆடைகள் இத்து போவது போன்று உங்களுடைய உள்ளங்களில் ஈமானும் இத்து போகும், பழமை அடையும். ஃபஸ்அலுல்லாஹ அன் யுஜத்திதல் ஈமான ஃபி குலூபிக்கும். ஈமானை உங்களுடைய உள்ளங்களில் புதுப்பித்து தருமாறு அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் ஷேக் நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று குறிப்பிட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமான் சில நேரங்களில் கூடுகிறது, சில நேரங்களில் குறைந்து விடுகிறது. இன்றைக்கு நாம் வாழக்கூடிய காலத்தை பொறுத்தவரையில் ஈமான் அதிகரிப்பதை விட குறைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியங்களுமே அதிகமாக காணப்படுகின்றன. ஃபித்னாக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபித்னாக்கள் இந்த சமுதாயத்தில் அதிகமாக வரும் என்பதை முன்னறிவிப்பு செய்கிறார்கள். அதுவும் எப்படி வரும் என்றால், யுரக்கிகு பஅதுஹா பஅதா, ஃபித்னாக்கள் வர வர முன்னால் வந்த ஃபித்னா சாதாரணமான ஃபித்னாவாக மாறிவிடும். அந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் அதிகரித்து கொண்டே செல்லும். ஃபித்னாக்கள் அதிகரித்து கொண்டு செல்லும் போது மனிதர்களுடைய நிலையை சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன், ஒரு மனிதன் காலையிலே எழுந்திருக்கும் போது மூமினாக இருப்பான், வயும்சி காஃபிரா, மாலையிலே அவன் காஃபிராக மாறிவிடுகிறான். யும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா, மாலையிலே மூமினாக எழுந்திருக்கிறான், காலை அடையும் போது காஃபிராக மாறிவிடுகிறான். யபீஉ தீனஹு லிஅர்திம் மின அத்-துன்யா அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலக லாபங்களுக்காக வேண்டி தன்னுடைய மார்க்கத்தை விற்கக்கூடிய நிலை மனிதனிடம் தோன்றும் என்று சொன்னார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு நாம் வாழக்கூடிய கால சூழ்நிலையை எடுத்து பார்க்கும்போது இப்படியான ஒரு சூழ்நிலையை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஒரு பயானை கேட்டு, ஒரு நல்ல புத்தகத்தை படித்து, அல்லது அல் குர்ஆனுக்குரிய ஒரு விளக்க உரையை பார்த்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நாம் மூமினாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உறங்குகிறான். காலையிலே அவன் தன்னுடைய காரியங்களை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு திரும்பி வரும்போது விரக்தியோடும் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடிய மனோநிலையோடும் வீட்டுக்கு அவன் திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் நிறைய பார்க்க முடிகிறது. ஒரு பக்கம் ஜாஹிலியத், ஜாஹிலியத்தை சந்தைப்படுத்தக்கூடிய சக்திகள் சமுதாயத்தில் நிறைந்து போயிருக்கின்றன. இன்னமொரு பக்கம் குஃப்ரை நிலைநாட்டுவதற்கான சக்திகள், அவர்களுடைய குஃப்ர்களை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நிறைய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமொரு பக்கம் இஸ்லாத்தின் பேரில் ஈமானிலிருந்து மக்களை தூரப்படுத்தக்கூடிய வழிகட்ட கொள்கைகளுக்கான அழைப்பு, இவைகளுக்கு மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யாதி அலன்னாசி ஜமான் அல் முதமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிது அலல் ஜம்ர். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்க பற்றுடன் வாழ்வது என்பது கையில் நெருப்புத்தணலை வைத்திருப்பது போன்று இருக்கும் என்று சொன்னார்கள். உண்மையிலே இன்றைக்கு மார்க்க பற்றுடன் வாழ்வது என்பது, மார்க்க பிடிப்புடன் ஈமானோடு வாழ்வது என்பது அப்படியான ஒரு கஷ்டமான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, மூமின்களுக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய லட்சணங்கள், ஈமானுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த அம்சங்கள் எல்லாம் நாம் அனுபவிக்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்ற பதிலே நம்மிடமிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கு தஅம் ஹலாவத் என்ற நிலைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். தஅம் என்றால் டேஸ்ட், ஹலாவத் என்றால் ஸ்வீட்னஸ். ஈமானுக்கு டேஸ்ட் இருக்கிறது, சுவை இருக்கிறது, இனிமை இருக்கிறது. இந்த ஈமானுடைய இனிமையை சுவையை நாம் அனுபவிக்கிறோமா என்று நம்மிடம் கேட்டு பார்த்தால் பெரும்பாலும் ஒரு நிர்பந்தமான நிலையில் தான் நாம் மூமின்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு வகையான பயம், அந்த பயத்தோடு மாத்திரம்தான் பெரும்பாலும் நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. நம்முடைய இபாதத்துகள் எப்படி நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நம்முடைய இபாதத்துகளில் மஹப்பத் இருக்க வேண்டும், அதாவது அல்லாஹுவை நேசித்த நிலையில் அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். ஹவுஃப் இருக்க வேண்டும், அல்லாஹுவை பயந்த நிலையில் அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். ரஜா என்ற ஆதரவு வைத்த நிலையில், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற கூலியின் மீது ஆதரவு வைத்த நிலையில் அந்த இபாதத் செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிற இபாதத்துக்கள் வெறுமனே ஒரு சடங்காக செய்யப்படக்கூடிய இபாதத்துக்களாக இருக்கின்றன. இப்ப இபாதத்திலே இருக்கக்கூடிய லஜ்ஜத், அதிலே இருக்கக்கூடிய டேஸ்ட், அதிலே இருக்கக்கூடிய சுவை நம்மை விட்டு தூரமாகி நாம் ஏதோ ஒரு நிர்பந்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே பயந்தவர்களாக மறுமையிலே தண்டிக்கப்படுவோம், அல்லது அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரே நிலையில் மாத்திரம் நாம் ஒரு நிர்பந்தமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஈமானுக்கு இருக்கிற சுவையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இந்த தலைப்பை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். ஈமானை மீட்டெடுப்போம் அல்லது ஈமானை புதுப்பிப்போம், இதுதான் இந்த தலைப்பினுடைய சுருக்கமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் தரக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் ஈமான் தான். நிறைய நியமத்துகளை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அந்த நியமத்துகளிலே மிக சிறந்த, மிக உயர்ந்த நியமத் ஈமானாக இருக்கிறது. இந்த ஈமானோடு நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். குறிப்பாக நாம் உறுதியான பலமுள்ள மூமின்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கும் போதும் அந்த நிலையில் நாம் மரணிக்க வேண்டும். இப்படியான ஒரு ஈமான் மனிதனிடத்திலே வருமா என்று கேட்டால் நிச்சயமாக உறுதியான பலமான ஈமான் மனிதனிடம் வரும், வந்திருக்கிறது. இதற்கு குர்ஆன் நிறைய சான்றுகளை நமக்கு சொல்கிறது. அந்த சான்றுகளை படித்து பார்க்கும்போது எவ்வளவு உறுதியோடு ஈமானிலே மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடைய சமுதாயத்தில் அல்லது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சமுதாயத்தில் இருந்து இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை நமக்கு பதிவு செய்கிறான். அதிலே ஒன்றுதான் சஹரா என்ற சூனியக்காரர்களுடைய நிலை. மூசா அலி இஸ்லாம் அவர்களை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு போலி, ஒரு சூனியக்காரன் என்று அந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி ஒரு போட்டியை ஃபிரௌன் ஏற்பாடு செய்கிறான். அந்த போட்டியிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னந்தனியே வந்து நிற்கிறார்கள். அந்த காலத்தில் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்களில் ஒரு இன்னமொரு பக்கத்திலே நிற்கிறார்கள். அந்த சூனியக்காரர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சவால் விடுகிறார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், போட்டியை ஆரம்பிப்பது நீயா நாங்களா என்று கேட்கிறார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள், நீங்களே ஆரம்பியுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். கயிறுகளை வெட்டி அங்கே போடுகிறார்கள், சிறிய கயிற்று துண்டுகளை. அந்த கயிறுகள் மக்களுடைய பார்வைக்கு பாம்புகள் போன்று நெளிந்து கொண்டிருக்கின்றன, அசைந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்போது மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய மனதிலும் ஒரு சங்கடம் ஏற்பட்டது. அப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மூசாவே உன்னுடைய கையில் இருக்கிற தடியை கீழே போடு என்று சொன்னான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தடியை கீழே போட்டார்கள். அது ஒரு பாம்பாக மாறி பாம்பு போன்று காட்சி அளித்துக் கொண்டிருந்த கயிறுகளை எல்லாம் விழுங்கிவிட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான், மூசாவை அதை குனிந்து பிடியுங்கள், அதனுடைய ஆரம்ப வடிவத்திற்கு நாங்கள் கொண்டு வந்து தருவோம் என்று சொன்னான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் குனிந்து அதை எடுத்தார்கள், கையில் தடி வந்தது. சூனியக்காரர்களுக்கு சூனிய கலையை பற்றி தெரியும். மூசா அலி இஸ்லாம் அவர்களது செய்தது சூனியம் அல்ல, அதை தாண்டிய ஒரு மொஜிசத் என்பதை அந்த சூனியக்காரர்கள் அந்த இடத்திலே புரிந்து கொண்டு உடனடியாக மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பையும் ஈமான் கொண்டார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய ரப்பை அவர்கள் ஈமான் கொண்ட போது ஃபிர்அவுன் அதிர்ச்சி அடைந்து விட்டான். மூசா அலி இஸ்லாம் அவர்களை தோற்கடிப்பதற்காக அழைத்து வந்த இந்த சூனியக்காரர்கள் மூசாவுடைய பக்கம் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி அதட்டுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். ஆமந்தும் லஹு கப்ல அன் ஆதன லகும், உங்களுக்கு நான் அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்கள் ஈமான் கொண்டு விட்டீர்களா? ல உக்தி அன் ஐதியக்கும் அர்ஜுலக்கும் மின் கிலாஃபின் வ உஸல்லிபன்னக்கும் அஜ்மஈன், உங்களை மாறுகால் மாறுகை வெட்டி உங்களை நான் சிலுவையில் அறைவேன் என்று சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரிகளே, அப்போதுதான் ஈமான் கொள்கிறார்கள். அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியை பார்த்தவுடன் ஈமான் கொள்கிறார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஃபக்துவை மா அன் தகாத் இன்னமா தக்துவை ஹாதிஹில் ஹயாத் துன்யா, எங்களை நீ கொல்லப் போகிறாயா, எங்களை அழிக்கப் போகிறாயா, அழித்து விடு. இந்த உலகத்தில் தான் உன்னால் எதுவும் செய்ய முடியும், மறுமையிலே உன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அந்த இடத்திலே மரணத்திற்கு தயாரானார்கள். ஏனென்றால் ஈமானுக்கு இருக்கிற அந்த டேஸ்ட் அப்போது அவர்களுடைய உள்ளத்திற்கு வந்தது. இப்ப ஈமானுடைய சுவையை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அந்த மனிதன் இந்த உலகத்தை மிக துட்பமாக, மிக சாதாரணமான ஒன்றாகவே பார்ப்பான். அதே போன்றுதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் ஃபிரவுன் துரத்தி கொண்டு செல்கிறான். துரத்தி கொண்டு செல்லும் போது இடையிலே கடல் வருகிறது. அந்த இடத்திலே நிற்கும் போது பின்னால் திரும்பினால் ஃபிரவுன், அங்கே கடல், என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த இடத்திலே நிற்கும் போது ஒரு சில பலவீனமான ஈமானி உடையவர்கள் சொன்னார்கள், இன்னால முதுரகுன், மூசாவை நாம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்று சொன்னார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுகிறார்கள், கல்லா இன்னமைய ரப்பி செய்யாதீன், நாம் மாட்டவில்லை, நம்மோடு நம்முடைய ரப் இருக்கிறான், நிச்சயமாக அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று சொன்னார்கள். இது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஈமானுடைய சுவையை நமக்கு உணர்த்தக்கூடிய வார்த்தைகள். இதே போன்று நீங்கள் குர்ஆனிலே அஸ்ஹாபுல் உஹ்துத் சூரத்துல் புருஜை படித்து பார்க்கும் போது, குத்தில அஸ்ஹாபுல் உஹ்துத், கிடங்கு வாசிகள் கொல்லப்பட்டார்கள் என்று வரக்கூடிய அந்த சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக விளக்கமாக நமக்கு சொல்கிறார்கள். ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நாட்டு மன்னன் கிடங்குகளை தோண்டி அந்த கிடங்குகளிலே நெருப்பை மூட்டி ஈமான் கொண்டவர்களை தூக்கி போடுகிறான். சந்தோஷமாக அந்த நெருப்பிலே போய் விழுகிறார்கள். ஏனென்றால் ஈமானுடைய சுவை அவர்களுடைய உள்ளங்களுக்கு இருந்தது. எனவே ஈமானுடைய சுவையை நாம் எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானின் பக்கம் நாம் திரும்பி வர வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய ஈமானை இன்னும் பலப்படுத்திக் கொள்ளுங்கள், இன்னும் நீங்கள் உங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கான அழைப்பு தான் ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பது. இந்த ஈமானை நம்மிடத்திலே வரவழைத்துக் கொண்டால்தான், இந்த ஈமானில் உறுதியுள்ளவர்களாக நாம் மாறினால்தான் இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஈமானை நம்மிடம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும், ஈமானை நாம் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வழிகள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஈமானை நம்மிடத்திலே புதுப்பிப்பதற்கான நிறைய வழிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அதிலே மிக பிரதானமான ஒரு சிலவற்றை மாத்திரம் இந்த இடத்திலே நினைவுபடுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே ஈமானை நம்மிடத்திலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் முதலிலே நாம் அல்லாஹுவை பற்றி அறிவது நமக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவை அறியும் போது முதலிலே அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை, அல்லாஹுடைய வல்லமைகளை வைத்து நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹுடைய ஆற்றல்களை, அல்லாஹுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகளை வைத்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். உண்மையிலே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் மரபு ரீதியாகவும் சம்பிரதாய பூர்வமாகவும் தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சில நேரங்களில் ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் கூட அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்குத்தான் மக்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பார்த்து, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலை நம்மில் நிறைய பேருக்கு கிடையாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிலே ஒருவரிடம் உங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி எப்படி தெரியும் என்கிற கேள்வி கேட்கப்பட்டால் நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள்? இந்த கேள்வி நம் முன்னால் வைக்கப்பட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நிறைய பேர் என்ன சொல்வார்கள்? குர்ஆனை படித்து, ஹதீஸை படித்து அப்படி சொல்ல முடியுமா? அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து என்று சொல்ல முடியுமா? இல்லை. பெரும்பாலானவர்கள் எப்படி பதில் சொல்ல முடியும் என்றால், என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய ஊரில் உள்ளவர்கள், என்னுடைய அண்டை அயலவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று சொன்னார்கள், நானும் அப்படி சொன்னேன். வேறு அல்லாஹ்வை பற்றி எதுவுமே இவர்களுக்கு தெரியாது. இதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையான மூமின்களிடம் அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்களில் பயம் வரும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களிடம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய ஈமான் அதிகரிக்கும். இது அல்லாஹ் சொல்லுவது. அல்லாஹ்வை நினைவுபடுத்தப்பட்டால் மூமின்களிடம் பயம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். இந்த நிலையை நாம் உணர்கிறோமா? குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது நம்முடைய ஈமான் அதிகரிக்கிறதா? அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படும் போது நமக்கு நடுக்கம் பயம் வருகிறதா என்கிற கேள்வியை நம்மிடத்திலே நாம் கேட்டு பார்த்தால் நம்முடைய மனச்சாட்சிகள் அதற்கு நிச்சயமாக அழகான பதிலை சொல்லும். பெரும்பாலும் அப்படி கிடையாது. குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது நம்முடைய ஈமான் அதிகரிப்பதில்லை. அல்லாஹ் என்று சொல்லும் போது நம்மிடத்திலே பயம் வருவதில்லை. என்ன காரணம் என்றால், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்ட மக்களிடமே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வஇல ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் எவ்வாறு நாட்டப்பட்டுள்ளன என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா? வஇல அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எவ்வாறு விரிக்கப்பட்டுள்ளன என்று அவர்கள் பார்க்க வேண்டாமா? அல்லாஹு தஆலா அவர்களை பார்க்க சொல்கிறான். அவர்கள் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சனை என்ன? வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் அவர்கள் மதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்காமல் இருந்ததற்கு காரணம் அல்லாஹ்வை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா நிறைய இடங்களிலே மக்காவில் அருளப்பட்ட வசனங்களிலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்க்குமாறு நம்மை தூண்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் தொழ ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அழுது கொண்டே இருந்தார்கள். ருக்குவிலே அழுகிறார்கள், சுஜூதிலே அழுகிறார்கள், நடு இருப்பிலே அழுகிறார்கள். அவர்கள் அழுது அழுது அவர்களுடைய தாடி முடி நனைந்து விட்டது, அவர்களுடைய மடி நனைந்தது, சுஜூது செய்த இடத்தில் கண்ணீர் கிடக்கிறது. இந்த நிலைக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு இரவு சில வசனங்கள் அருளப்பட்டன, அதை யார் ஒருவர் ஓதி அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு வயல், அவருக்கு கேடுதான் அல்லது வயல் என்ற நரகம்தான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அழுதார்கள். அந்த வசனங்கள் சூரத்து ஆலி இம்ரானுடைய 190வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அதிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இன்ன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், வஹ்திலாஃபில் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், சிந்திக்கிறவர்களுக்கு புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும், இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும், புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் இதை சிந்திப்பார்கள், ஏன் வானம் படைக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது, யார் இந்த வானத்தை படைத்தான் என்பதையெல்லாம் அவர்கள் சிந்திக்கும் போது அவர்களுடைய நிலை மாறுகிறது. அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும் உட்காரும் போதும் அதே போன்று படுக்கும் போதும் அல்லாஹுவை திக்ரு செய்யக்கூடியவர்களாக அவர்கள் மாறுவார்கள். மேலும் அவர்கள் வயத்தஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்ததை பற்றி அவர்கள் சிந்தித்து விட்டு சொல்வார்கள், ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். அதற்கு பிறகு அவர்களிடத்திலே பயம் வருகிறது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த வானங்களை பூமியை படைத்தவன், இந்த வானங்களை பூமியை படைத்த அல்லாஹு தஆலா நம்மை படைத்திருக்கிறான், எனவே அவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும், அவனை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்கிற நிலை வருகிறது. அதற்கு பிறகு சொல்கிறார்கள், ரப்பனா ஃபக்கினா அதாபன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய இந்த வசனங்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்று இரவு முழுக்க அள வைத்தது என்பதை நம்ம ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டும், அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி நிறைய சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது அல்லாஹுடைய வல்லமை நமக்கு புரியும். அல்லாஹுடைய வல்லமை புரியும் போது நிச்சயமாக நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அதனால்தான் அந்த சஹாராக்கள் சூனியக்காரர்கள் அல்லாஹுடைய வல்லமையை அவர்களுடைய கண் முன்னால் பார்த்தார்கள், அவர்கள் ஈமான் கொண்டார்கள், ஈமானுடைய சுவையை அந்த நேரத்திலே அவர்கள் உணர்ந்தார்கள், ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக மாறினார்கள். மரபு ரீதியான ஈமான் என்பது தந்தை முஸ்லிம், தந்தையின் தந்தை முஸ்லிம், அவர் முஸ்லிம் என்பதனால் முஸ்லிமாக இருப்பதனால் தான் நாம் ஈமானுடைய அந்த உறுதியான நிலையை அடைந்து கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஈமானை நம்மிடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈமானை நம்மிடத்திலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாம் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பற்றி அதிகமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் அல்லாஹுடைய அஸ்மாக்கள், அல்லாஹுடைய சிஃபாத்துகள் நிறைய சொல்லப்படுகின்றன. இந்த அல்லாஹுடைய அஸ்மாக்கள், அல்லாஹுடைய சிஃபாத்துகள், இவற்றை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அல்லாஹுடைய அஸ்மாக்கள் என்ற திருநாமங்களும் அல்லாஹுடைய சிஃபாத்துகள் என்ற பண்புகளும் ஒரு மனிதனுடைய ஈமானை வளர்த்துக் கொள்வதற்கும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் மிக முக்கியமான காரணியாக இருக்கிறது. உண்மையிலேயே அல்லாஹுடைய அஸ்மாக்கள் எல்லாமே ஒவ்வொரு சிஃபத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய ஒவ்வொரு திருநாமத்திற்குள்ளும் ஒரு சிஃபத் இருக்கும். அந்த சிஃபத்துகளை நாம் சிந்திப்போமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நமக்கு நேசம் வரும். அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸலாதுன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின் ஹலாவத்தல் ஈமான், மூன்று விஷயங்கள் இருக்கின்றன, அந்த மூன்றை யார் பெறுகிறாரோ அவர் அதன் மூலம் ஈமானுடைய இனிமையை பெற்றுக் கொள்வார், ஈமானுடைய சுவையை அவர்கள் பெற்றுக் கொள்வார். அதிலே முதலாவது ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏனைய அனைத்தையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக ஆக வேண்டும். அதே போன்று அய்யுஹிப்பல் மர் லா யுஹிப்புஹு இல்லா லில்லா, ஒரு மனிதனை நேசிக்க வேண்டும், அந்த நேசம் அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். மூன்றாவதாக குஃபுரின்பால் செல்வதை அவன் வெறுக்க வேண்டும். எப்படி என்றால், நெருப்பில் தூக்கி போடப்படுவதை அல்லது நரகத்தில் தூக்கி போடப்படுவதை ஒருவன் வெறுப்பது போன்று குஃபுரை ஒருவன் வெறுக்க வேண்டும். இந்த மூன்று நிலைகளும் அவனிடம் வந்தால் அவன் ஈமானுடைய சுவையை பெற்றுக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஈமானுடைய சுவையை பெற்றுத்தருகிற முதலாவது வழிமுறை என்ன? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏனைய அனைத்தையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியதாக மாற வேண்டும். அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய நேசத்தை பற்றி சூரத்து தௌபா 24வது வசனத்தில் சொல்கிறான். அதிலே குல்லிங்கான ஆபா உக்கும் என்று ஆரம்பித்து, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்துக்கள், இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக மாறவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இவை அனைத்தையும் விட நமக்கு நேசத்திற்குரியவனாக மாற வேண்டும். உண்மையிலே அல்லாஹ்வுடைய நேசத்தை பற்றி நிறைய நமக்கு சொல்லப்படுவதில்லை. நாம் கேட்ட பயான்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தை பற்றி கேட்டிருப்போம். மஹப்பத்துர் ரசூல், இந்த மஹப்பத்துர் ரசூல் என்கிற தலைப்பில் நிறைய பயான்கள் கேட்டிருப்போம், நிறைய நம்முடைய மனங்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும் என்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். நிறைய பேருடைய உள்ளங்களில் என்ன பதிவு என்று கேட்டால், குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையில், வெள்ளிக்கிழமை நேரகாலத்தோடு ஹொத்துபாவுக்கு போனால் மிம்பரிலே வைத்து இமாம் சொல்லுவார், அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுமாறு நான் கட்டளையிடுகிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இப்ப நமக்கு சொல்லப்படக்கூடிய உபதேசம் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அதே போன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது என்ன சொல்லி வளர்க்கிறோம் தெரியுமா, அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், பொய் சொன்னால் அல்லாஹ் உங்களை நரகத்தில் தூக்கி போடுவான். இப்படி சொல்லி சொல்லியே பிள்ளைகளையும் வளர்த்திருக்கிறோம். இதனால் அல்லாஹின் மீது பயம் இருக்கிறது, அல்லாஹின் மீது நேசம் இல்லை. அல்லாஹை பயப்படக்கூடிய ஒருவன் அல்லாஹை நெருங்குவதற்கு கஷ்டப்படுவான். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹை பற்றிய பயம் நம்முடைய உள்ளங்களிலே ஊட்டப்பட்ட காரணத்தினால் நம்மில் நிறைய பேர் அல்லாஹை நெருங்க விரும்புவதில்லை. அதனால் தான் தொழுகைக்கு சென்றால் சோம்பேறிகளாக தொழுகைக்கு செல்கிறோம். நீண்ட சூராக்களை ஓதி தொழ முடியாமல் கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய முடியாமல் கஷ்டப்படுகிறோம். அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டிய நாம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக மாத்திரமே இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரவு தொழுகையிலே ஒரு நாள் ஒரு ரக்காத்திலே சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள், சூரத்து ஆலை இம்ரானை ஓதினார்கள் என்றெல்லாம் பயான் பண்ணுகிறோம். ஆனால் நம்மால் அவ்வளவு நேரம் நின்று ஓதி தொழ முடியவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுதார்கள் என்று சொல்கிறோம். நம்மால் அப்படி பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழ முடியவில்லை. ஏன் தொழ முடியவில்லை தெரியுமா? நாம் அல்லாஹ்வை நேசிக்கவில்லை. அல்லாஹ்வை நாம் சரியான முறையில் நேசிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்துகிற வாய்ப்புகள் கிடைத்தால் அந்த வாய்ப்புகள் தவறி போகும் போது அழுது விடுவோம், கவலைப்படுவோம், கைசேதப்படுவோம். சஹாபா பெருமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவர்களை விட்டு தவறி போகும் போது அவர்கள் மிக கைசேதப்பட்டார்கள், அழுதார்கள். தபுக் யுத்தத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு விடுக்கிறார்கள். அந்த அழைப்பு எப்படி இருக்கிறது என்றால், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத்தி ஃபலஹுல் ஜன்னா, யார் இந்த கஷ்டமான நேரத்தில் செல்ல போகிற படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் போட்டி போடுகிறார்கள், போட்டி போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார்கள், பெயர்களை பதிவு செய்கிறார்கள். சில வரலாற்று குறிப்புகளிலே 30,000 சஹாபாக்கள் அதிலே கலந்து கொள்வதற்காக பெயர் கொடுத்தார்கள் என்று வருகிறது. அந்த அளவுக்கு போட்டி போட்டார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஒரு சில சஹாபாக்களை பற்றி சொல்லுகிறான். அவர்கள் வருகிறார்கள், வந்து நின்று அல்லாஹுடைய தூதரிடத்திலே அழுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கவலையால் அழுகிறார்கள். என்ன கவலை தெரியுமா? அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்வதற்கு கொடுப்பதற்கு தங்களிடம் ஒன்றுமே இல்லை என்ற கவலையிலும் ஆதங்கத்திலும் அவர்கள் அழுவதை நபியே நீர் பார்க்கிறீர் என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். அந்த சந்தர்ப்பம் தவறும் போது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் நமக்கு அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. அல்லாஹோடு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை நம்ம சிம்பிளாக தவற விடுவோம், தவற விட்டு விட்டோம் என்கிற ஒரு கைசேதம் நமக்கு வந்ததும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வை நாம் நேசிக்கவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும். ஈமானுடைய சுவையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹ் யார் என்று தெரிய வேண்டும். அல்லாஹ் யார் என்று தெரிந்தால் நிச்சயமாக அல்லாஹின் மீது நேசம் வரும். அல்லாஹ்வை யார் என்று தெரிவதற்கு அல்லாஹுடைய அஸ்மாக்களும் அல்லாஹுடைய சிஃபாத்துகளும் நமக்கு கண்டிப்பாக வழிகோலும். அல்லாஹுடைய அஸ்மாக்களை அல்லாஹுடைய சிஃபாத்துகளை நாம் படித்து பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு மனிதன் அல்லாஹுடைய மஹப்பத்தினால் அழாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பண்புகளை அல்லாஹு தஆலா கொண்டவனாக இருக்கிறான். ஒரு பக்கம் அல்லாஹுடைய வல்லமை. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனிலே சுமார் 30-க்கும் மேற்பட்ட இடங்களிலே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லும் போது அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்கிறான். எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் என்பதை சொல்கிறான். அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன். சில விஷயங்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் செய்து காட்டியிருக்கிறான். மக்கள் அநியாயம் செய்த நேரத்தில், உதாரணமாக ஃபிரௌனை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் மூமின்களையும் அவனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினான். கொடுமைகள் செய்து கடைசியாக மூசா அலி இஸ்லாம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக துரத்தி செல்லும் போதுதான் கடல் வருகிறது. மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய இஸ்திகாமத்தின் வெளிப்பாடு அல்லாஹு தாலா கையில் இருக்கிற தடியினால் கடலில் அடிக்கச் சொன்னான். கடலிலே அற்புதமான முறையில் ஒரு பாதை வருகிறது. அந்த பாதையிலே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓடிச் செல்கிறார்கள். ஃபிரௌன் இவர்களை கொல்ல வேண்டும் என்ற வெறியோடு வந்தவன், எப்படி பாதை வந்தது, ஏற்கனவே இந்த இடத்தில் பாதை இருந்ததா என்பதையெல்லாம் யோசிக்காமல் அந்த பாதையிலே அவனும் ஓடிச் செல்கிறான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கரையை அடைகிறார்கள். ஃபிரௌன் நடுக்கடலிலே நிற்கிறான். மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அடுத்த கரையை அடைந்ததும் எதற்காக பாதை அமைக்கப்பட்டதோ அந்த பாதையினுடைய நோக்கம் முடிந்து விடுகிறது. அல்லாஹ் பாதையை எடுத்து விடுகிறான். அந்த நேரத்தில் கடலில் கிடந்து தத்தளித்த ஃபிரௌன் கடைசி கட்டத்திலே உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது, நான் மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை ஈமான் கொள்ளுகிறேன், இந்த சர்வ உலகங்களின் இரட்சகனை நான் ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், ஆல் ஆன, இவ்வளவு காலமும் மூசா வந்து சொன்னார், அவர் தன்னுடைய பிரச்சாரம் போதாது என்று கருதி அவருடைய சகோதரனை ரசூலாக ஆக்கச் சொல்லி அவர் வந்தார், இரண்டு பேர் உனக்கு வந்து பிரச்சாரம் செய்தார்கள், அப்போதெல்லாம் நீ திரும்பி பார்க்காமல் இப்போது உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது நீ ஈமான் கொண்டேன் என்று சொல்கிறாயா? அல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக் லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, இன்றைய தினம் உன்னுடைய உடலை பாதுகாப்போம், உமக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக இருப்பதற்காக. அங்கே ஃபிரௌனை அல்லாஹு தஆலா அவனுடைய வல்லமையினால் அழித்து காண்பிக்கிறான். அவனுடைய உடலை பாதுகாப்பதாக சொல்லி இன்றைக்கும் அவனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி. அதே போன்று அதே காலப்பகுதியில் வாழ்ந்த ஒருவன் தான் காரூன். அல்லாஹு தஆலா நிறைய பொருளாதார வசதியை கொடுத்தான், பொருளாதாரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான், பெருமை அடித்துக் கொண்டிருந்தான், தான் தான் பெரிய கோடீஸ்வரன், நான் நினைத்ததை செய்வேன் என்கிற அளவுக்கு இருந்து கொண்டிருந்தான். நல்ல மக்கள் போய் உபதேசம் செய்தார்கள், அந்த உபதேசத்தை எல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. என்னுடைய டேலண்ட், என்னுடைய ஆற்றல், நான் தேடியது என்று சொன்னான். கடைசியிலே அல்லாஹு தஆலா ஊர் பார்த்து கொண்டிருக்கிறது, உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, அவனும் அவனுடைய வீடும் மாத்திரம் பூமிக்குள் செல்லுகின்றன. அல்லாஹு அக்பர். இப்படியான வல்லமை மிக்கவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஓரினச் சேர்க்கையிலே மக்கள் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் கூடாது கூடாது என்று சொன்ன போதிலும் அந்த மக்கள் பொருட்படுத்தவில்லை. அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான், லூத் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான், லூத்தே, நீயும் உன்னோடு இருக்கிறவர்களும் இந்த ஊரை விட்டு வெளியேறி விடுங்கள். அவர்கள் வெளியேறி செல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த ஊரை அப்படியே தூக்கி தலைகீழாக புரட்டி அந்த ஊரை அழிக்கிறான். அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர், எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளவன். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை நெருப்பிலே தூக்கி போடுகிறார்கள். யா நாரு கூனி பர்தன் வ சலாமன், நெருப்பே இப்ராஹிமுக்கு நீ குளிராக பாதுகாப்பாக இரு என்று சொன்னான். நெருப்பு குளிராக பாதுகாப்பாக இருந்தது. அல்லாஹு தஆலா அலா குல்லி ஷைன் கதீர். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிற அந்த கால பகுதியிலே தான் காபத்துல்லாவை அழிக்க வந்த ஆப்ரஹாவுடைய படையை அல்லாஹு தஆலா சிறிய பறவைகளையும் சிறிய கற்களையும் கொண்டு போய் அழித்தான் என்பதை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்படியான அலா குல்லி ஷைன் கதீராக இருக்கிற அல்லாஹு தஆலா. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நமக்கு தண்டனை தர விரும்பினால் அவனால் முடியாமல் போய்விடுமா? நிச்சயமாக அல்லாஹுவினால் முடியும். இருந்தாலும் அல்லாஹுடைய இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்ற ரஹ்மத் என்ற உயர்ந்த ஒரு பண்பை தனக்கு சொந்தமாக ஆக்கியிருக்கிறான், கடமையாக ஆக்கியிருக்கிறான். அன்பு காட்டுவது, இரக்கம் காட்டுவது என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த அல்லாஹுடைய அன்பு கருணை, இந்த அல்லாஹுடைய அன்பு கருணையை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொண்டால் அல்லாஹுவை ஒரு நொடி கூட நேசிக்காமல் அவனால் இருக்க முடியாது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பாவங்களை செய்கிறோம். காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லும் வரைக்கும் நாம் செய்யக்கூடிய பாவங்களின் பட்டியலை ஒருவர் உட்கார்ந்து போட்டால் அவரே மயங்கி விழுந்து விடுவார். அந்த அளவுக்கு பாவங்களை நாம் செய்கிறோம். நாவினால் பாவம் செய்கிறோம், கண்களால் பாவம் செய்கிறோம், கைகளால் பாவம் செய்கிறோம், இப்படி எத்தனையோ பாவங்களை செய்கிறோம். இந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா, இந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தண்டனை தர நாடினால் நம்முடைய நிலைமை என்ன? அல்லாஹுடைய ரஹ்மத், ஓ ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை, என்னுடைய அன்பு, என்னுடைய கருணை எல்லாவற்றையும் மிகைத்து விட்டது, எல்லாவற்றிலும் சூழ்ந்திருக்கிறது. ஓ ரஹ்மதி கலபத் கதபி, என்னுடைய அன்பு, என்னுடைய கருணை, என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான். இந்த நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். என்ன குறை அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான்? அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகள் ஏராளம். ஒரு அறிஞருக்கு பக்கத்திலே போய் ஒருவர் உட்கார்ந்து, அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரவில்லை என்று புலம்பும் போது அந்த அறிஞர் கேட்கிறார், உன்னுடைய இரண்டு கண்களையும் கொடுத்து விடு, நீ கேட்கிற பெருமதி அனைத்தையும் நான் தந்து விடுகிறேன் என்று. முடியாது என்று சொல்கிறார். இவ்வளவு பெருமதியான கண்களை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கும் போது அல்லாஹ் எனக்கு ஒன்றும் தரவில்லை என்று நீ புலம்புகிறாயே என்று அவர் சுட்டி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற நியமத்துகள் ஏராளம் சகோதரிகளே. அல்லாஹு தஆலா தந்திருக்கிற நியமத்துகளின் பெருமதி, ஒன்று அது நம்மை விட்டு போகும் போது புரிகிறது, அல்லது நமக்கு கீழே உள்ளவர்களை பார்க்கும் போது அந்த நியமத் புரிகிறது. நாம் எல்லோருமே அல்லாஹுடைய நியமத்துகளை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய நியமத்துகளை நிறைய அனுபவிக்கிறோம். சாதாரணமாக யோசித்து பாருங்கள், இந்த இடத்திலே நாம் எல்லோரும் உட்கார்ந்திருக்கிறோம், ஒருவருக்கு டாய்லெட் போக வேண்டும் போன்றிருக்கிறது, அவரால் கட்டுப்படுத்த முடிகிறது. கொஞ்ச நேரம் நம்மை கட்டுப்படுத்தி உட்கார நினைக்கிறார், முடிகிறது. அல்லாஹு தஆலா அப்படி நம்மை படைத்திருக்கிறான். அந்த நரம்பு தொகுதிகளை அல்லாஹ் ஓபனாக வைத்திருந்தால், டைம் ஆகும் போது அவர் டாய்லெட் போக வேண்டும் என்ற நிலை வந்தால் எப்படி என்று சிந்தித்து பாருங்கள். சிறுநீர் போய்கொண்டிருக்கிறது, திடீரென அந்த சிறுநீர் பிளாக் ஆகிவிட்டால் நம்முடைய நிலை என்ன? நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு பல சிற்றரசுகள் தோன்றின. அந்த சிற்றரசுகளின் ஒரு மன்னர் திடீரென நோய்வாய்ப்படுகிறார். என்ன நோய் என்றால் சிறுநீர் போகவில்லை. நீண்ட நாட்களாக அதற்காக போராடுகிறார். உள்ள எல்லா வைத்தியர்களையும் அழைத்து சிகிச்சை செய்கிறார், முடியவில்லை. ஆனால் அந்த மன்னர் கொஞ்சம் திமிர் பிடித்தவர். எல்லோரும் வைத்தியம் செய்து பார்த்தார்கள், யூரின் வெளியே வரவில்லை. இப்படி இருக்கும்போது பக்கத்து ஊரிலே ஒரு நல்ல தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை அழைத்து வருகிறார்கள். அவர் வந்து மன்னரை பரிசோதனை செய்துவிட்டு சொல்கிறார், இவரை குணப்படுத்தலாம் அல்லாஹுடைய உதவியால். இப்போது மன்னருடைய முகத்திலே பெரிய ஒரு மலர்ச்சி. சரி, ஆரம்பிப்போம் என்று சொன்னபோது வைத்தியர் கேட்கிறார், நான் குணப்படுத்தினால் என்ன தருவீர்கள் என்று. குணப்படுத்தினால் என்ன தருவீர்கள் என்று கேட்கிறார். மன்னர்கள் அவர்களுடைய திமுறான மொழியிலே பேசுகிறார்கள், நீ கேட்பதை எல்லாம் தருவோம் என்று. மருத்துவர் சொன்னார், அப்படியாக இருந்தால் உங்களுடைய நாட்டை தர வேண்டும் என்று சொன்னார். மன்னர் சொல்லுகிறார், இது சீரியஸான நிலைமை, நாம் நகைச்சுவையாக பேசிக் கொண்டிருப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடையாது, என்ன தேவை என்பதை நீ கேள் என்று சொன்னபோது வைத்தியர் சொன்னார், நான் சீரியஸாகவே பேசுகிறேன், உங்களுடைய நாட்டை தந்தால் வைத்தியம் செய்வேன் என்று சொன்னார். அங்கிருந்தவர்களுக்கு கோபம் வந்தது, மிரட்டுகிறார்கள், அச்சுறுத்துகிறார்கள். மருத்துவர் நிதானமாகவே இருந்து சொன்னார், நீங்கள் என்னை மிரட்டினாலும் சரி, அச்சுறுத்தினாலும் சரி, என்னை கொன்றாலும் சரி, மன்னர் குணமடைய வேண்டும் என்றால் நான் வைத்தியம் செய்ய வேண்டும், முடிவெடுங்கள் என்று சொன்ன போது, நாட்டில் அரைவாசியை தருகிறேன், நாட்டில் முக்கால்வாசியை தருகிறேன், எதற்குமே வைத்தியர் உடன்படவில்லை. நாட்டை முழுக்க தந்தால்தான் நான் வைத்தியம் செய்வேன் என்பதிலே உறுதியாக இருந்தார். அவர் புறப்பட்டு போகும்போது மன்னர் அழைத்து சொல்கிறார், சரி, நான் நாட்டை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார், எனக்கு சிகிச்சை அளி என்று. வந்த மருத்துவர் விபரமானவர். அவர் சொன்னார், நீங்கள் வாக்களித்தால் போதாது, எழுதித்தர வேண்டும், ஏனென்றால் சிகிச்சை முடிந்த பிறகு என்னை நீங்கள் போட்டு தள்ளிவிடுவீர்கள், எனவே எழுதி கொடுங்கள் என்று சொல்கிறார். பத்திரம் எழுதப்படுகிறது. நாட்டை வாங்கி அவருடைய பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வைத்தியம் செய்கிறார். செய்யும் போது சொன்னார், மன்னர் கழிக்கிற முதலாவது சிறுநீரை ஒரு பாத்திரத்திலே எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏற்பாடு செய்கிறார்கள், வைத்தியம் முடிகிறது, மன்னர் சிறுநீர் கழிக்கிறார். முதலாவது கழிக்கப்பட்ட சிறுநீர் ஒரு பாத்திரத்திலே கொண்டு வரப்படுகிறது. மன்னரோடு உட்கார்ந்திருக்கிற அந்த மருத்துவர் கொண்டு வரப்பட்ட சிறுநீரை வாங்கி மன்னருக்கு முன்னால் காண்பிக்கிறார். பாருங்கள், இதுதான் உங்களுடைய நாடு என்று. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது சம்பவம் சரியா, ஆதாரபூர்வமானதா, ஆதாரம் அற்றதா என்ற ஆய்வு நமக்கு அவசியமே இல்லை. சொல்லப்பட்ட விஷயம் உண்மை. இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம் எவ்வளவு பெரிய நியமத் என்பது நமக்கு புரியவில்லை. அண்மையில் எல்லோரும் இணையதளங்களிலேயும் ஃபேஸ்புக்கிலையும் பார்த்திருப்பீர்கள், ஸ்ரீலங்காவிலே அல் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருந்த ஒரு சிறிய மாணவன் திடீரென அவருடைய முழங்காலிலே ஒரு பிரச்சனை, முழங்காலில் கேன்சர், சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி உதவிகள் கேட்டிருந்தார்கள், நிறைய நம்முடைய சகோதரர்கள் உதவி செய்தார்கள். அவருடைய சிகிச்சைக்காக அந்த முழங்காலில் ஆப்ரேஷன் செய்வதற்கு ஏற்பட்ட செலவு எவ்வளவு தெரியுமா? 90 லட்சம். 90 லட்சம் ரூபாய். இப்போ என்ன கண்டிஷன் என்று தெரியாது. இப்போ அண்மையில் 2-3 நாட்களுக்கு முன்னாலும் அவர் இன்னும் மருத்துவமனையிலே இருக்கிறார், அவருக்கு சத்திரை சிகிச்சை நடைபெறப் போகிறது என்று அவர் தகவல் போட்டிருந்தார். இப்போ எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு தந்த எல்லா நியமத்துகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு நியமத்துகளையும் அனுபவித்த நம்மிடம் 5 நேரம் நீ எனக்காக நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆறுதலாக ரிலாக்ஸாக மன விருப்பத்தோடு ஓடி போய் எத்தனை பேர் தொழுகிறோம்? சந்தோஷமாக எத்தனை பேர் தொழுகிறோம்? 5 வக்து தொழுகைக்கும் ஒவ்வொரு வக்துக்கும் நம்ம போற வார டைம் எல்லாம் போட்டு பார்த்தா கூட ஒரு வக்துக்கு ஒரு 20 நிமிடங்கள் போகும், அல்லது அரை மணி நேரம் என்று வைங்க. அரை மணி நேரம் என்று வைத்தாலும் 2.5 மணி நேரங்கள் இந்த தொழுகைக்காக வேண்டி அதற்கென்றே நீங்கள் நேரம் ஒதுக்கினால் 2.5 மணி நேரங்கள் மேக்சிமம். 2.5 மணி நேரம் இந்த சமுதாயத்தினால் ஒதுக்க முடிகிறதா? பெரும்பாலானவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் தொழுவதில்லை. முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை பற்றி பேசும்போது பில்லியன் கணக்கிலே பேசுகிறோம், 170 கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று பேசுகிறோம். எத்தனை பேர் தொழுகிறார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, பள்ளிவாசல்களை கட்டுவதிலும் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பதிலும் போட்டிகள். மிகப்பெரிய பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், உள்ளே போனால் 2 சஃப் 3 சஃபிலே தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பள்ளிகளை அலங்கரிப்பதிலே கடும் போட்டி. எங்களுடைய பள்ளியிலே 3000 பேர் தொழ முடியும், எங்களுடைய பள்ளியிலே 5000 பேர் தொழ முடியும், ஆனால் ஃபஜ்ர் துலைக்கு போனால் 50 பேர் தான் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை நிறைய தந்திருக்கிறான், அள்ளி அள்ளி தருகிறான். பெருமையாக சொல்லுகிறார்கள், அல்லாஹ் எனக்கு நிறைய தந்திருக்கிறான். பெருமையோடு சொல்லுகிறான், நிறைய கொடுத்து நியமத்துகளை கொடுத்தால் அல்லாஹ் எனக்கு பொருளாதாரத்தில் எந்த குறையும் வைக்கவில்லை என்று சொல்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதன் அவனுடைய சொத்திலிருந்து சரியான முறையில் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கிறானா என்று கேட்டால் அது மிக அரிதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. சதக்கா கொடுக்கிற விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா தும்ஃபிகூ மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பி வைத்திருக்கக்கூடியதை செலவு செய்கிற வரைக்கும் நீங்கள் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளவே முடியாது. மன விருப்பத்தோடு சதக்கா செய்ய வேண்டும். அப்படி செய்யக்கூடியவர்கள் மிக அரிது. அல்லாஹுடைய கடமைகளுடைய விஷயத்தில் மிகப்பெரிய பொடுபோக்கு, பாவங்களை போட்டி போட்டு செய்கிற நிலை. இப்படி இருக்கிற மனிதனை அலா குல்லி ஷையின் கதீராக இருக்கிற அல்லாஹு தஆலா தண்டிக்க நினைத்தால் நிலைமை என்ன? அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. ஒரஹ்மதி கலபத் கலபி, என்னுடைய அன்பு என்னுடைய கோபத்தை மிகைத்து விட்டது என்று சொல்லுகிற அல்லாஹ் நம்மை பார்த்து என்ன சொல்கிறான் தெரியுமா? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்களை அநீதி இழைத்துக் கொண்டு, அதாவது அஸ்ரஃபு என்றால் நிறைய பாவம் செய்து, பாவத்திலேயே எல்லை மீறி நடந்து கொண்ட என்னுடைய அடியார்களே, அல்லாஹுடைய அன்பில் அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லகும் துஃப்லிஹூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே திரும்பி வந்து பாவ மன்னிப்பு கேளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். உங்களுடைய ரப்பிடம் இருக்கக்கூடிய மன்னிப்பின்பால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான். இரவின் மூன்றாவது பகுதியிலே அல்லாஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி சொல்கிறான், என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறார்களா, அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சொல்ல வைக்கிறான், இன்னல்லாஹ யப்சுது யதஹு பில்லைல் லியதூப முஸீஉ நஹார், அல்லாஹு தஆலா பகலிலே இரவிலே தன்னுடைய கைகளை விரித்திருக்கிறான், பகலிலே பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவ மன்னிப்பு வழங்குவதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ் தூபு இலல்லாஹி வஸ்தக்ஃபிரு, மனிதர்களே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே திரும்பி அவனிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். ஃபஇன்னி அதூபு இலல்லாஹி ஃபில் யௌமி மிஅத்த மர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நூறு தடவைகள் பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதன் மூலம் சொல்ல வைக்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புகள் இதை கேட்கும் போது நமக்கு அல்லாஹ்வின் மீது அன்பு ஏற்படுமா, வெறுப்பு ஏற்படுமா, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற எண்ணம் வருமா, அல்லது அல்லாஹ்வை விட்டு தூரமாக வேண்டும் என்ற எண்ணம் வருமா, அல்லாஹ்வோடு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆசை வருமா, அல்லது அல்லாஹ்வோடு தொடர்பை துண்டிக்க வேண்டும் என்ற எண்ணம் வருமா? நிச்சயமாக இந்த வசனங்களை எல்லாம் படிக்கும் போது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய இரக்கமுள்ளவன், எந்த அளவுக்கு அவன் இரக்கமுள்ளவன் தெரியுமா? இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மலம் யுகர்கிர், ஒரு அடியானுடைய உயிர் தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கிழக்கிலே உதிக்கிற சூரியன் மேற்கிலே உதிக்கும் வரைக்கும் தௌபாவை ஏற்றுக்கொள்ளுவான். அல்லாஹு அக்பர். இப்படியான அல்லாஹ் என்று அல்லாஹ்வை ஒரு மனிதன் படிக்கும் போது, ஒரு மனிதன் அல்லாஹ்வை அறியும் போது நிச்சயமாக அவன் அல்லாஹ்வை நேசிப்பான். உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின்பால் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு விரைந்து வாருங்கள் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு ரிஸ்கை தந்து, நமக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற அல்லாஹ், அவனை நாம் புரிந்து கொள்ளும் போது நிச்சயமாக அல்லாஹின் மீது நமக்கு அன்பு வரும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க நாம் ஆரம்பித்தால் நம்முடைய ஈமான் ரிஃப்ரெஷ் ஆகும், நம்முடைய ஈமான் புதுமைப்படுத்தப்படும், நாம் ஈமானை மீட்டெடுக்கலாம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஏனைய அனைத்தையும் விட அவனுக்கு நேசத்திற்குரியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுவை பற்றி சரியான முறையிலே படிக்காமல், அல்லாஹுவை பற்றி சரியான முறையிலே தெரியாமல் அல்லாஹுவை ஒரு மனிதனால் நேசிக்கவே முடியாது. ஒரு ஆசிரியர், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிற ஆசிரியர், பிள்ளைகள் தவறு செய்த போது அந்த பிள்ளைகளை அணைத்து அரவணைத்து மன்னிப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளைகள் ஆசிரியரை நேசிக்கிறார்கள், பெற்றோரை பிள்ளைகள் நேசிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய அழைப்பு விடுக்கிறான், எல்லாம் தந்துவிட்டு அந்த அல்லாஹ்வை நாம் நம்முடைய பெற்றோரை விட, பிள்ளைகளை விட, நம்முடைய உறவினர்களை விட, நம்முடைய குடும்பத்தை விட, நம்முடைய கணவன் அல்லது மனைவியை விட, நாம் குடியிருக்கிற வீடுகளை விட, அல்லது நம்முடைய வியாபாரத்தை விட, நம்முடைய சொத்துக்களை விட அதிகமாக நாம் நேசிக்கிறோமா என்ற கேள்விக்கு அவரவர் பதில் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய மனச்சாட்சிக்கு நான் வாயால் பதில் சொல்லலாம், நான் அப்படித்தான் நேசிக்கிறேன் என்று. ஆனால் நம்முடைய மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கிறது, அந்த மனச்சாட்சி பதில் சொல்லும், உண்மையிலே என்னுடைய மனைவியை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேனா, என்னுடைய பிள்ளையை விட அதிகமாக அல்லாஹ்வை நேசிக்கிறேனா என்று நாம் ஒவ்வொன்றாக இங்கே சொல்லப்பட்ட எட்டு விஷயங்களையும் ஒப்பிட்டு கேள்வி கேட்போமாக இருந்தால் நம்முடைய நிலைமை நமக்கு புரியும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தையும் விட அல்லாஹ்வை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டும். அப்போது நாம் ஈமானுடைய சுவையை அனுபவிக்க முடியும். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், ஏனைய அனைத்து மனிதர்களை விடவும் உங்களுக்கு நான் நேசத்திற்குரியவனாக மாறவில்லை என்றிருந்தால் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, எல்லா மனிதர்களையும் விட அதிகமாக நான் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக நான் மாற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போதும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசக்கூடியவர்கள், ஒழித்து மறைத்து பேசுகிற தன்மை அவர்களிடம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். உட்கார்ந்திருக்கும் போது அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன், ஆனால் என்னுடைய உயிருக்கு அடுத்ததாகத்தான். என்னுடைய உயிரைத்தான் நான் ஃபர்ஸ்டாக நேசிக்கிறேன், அதற்கு அடுத்ததாக யாரை நேசிக்கிறாய் என்று கேட்டால் உங்களைத்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யா உமர், உமரே, உன்னுடைய ஈமான் பூரணமடையவில்லை என்றார்கள். உடனடியாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அல்லாஹின் மீது சத்தியம் என்று சொன்னார்கள். அல்லாஹின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய உயிரை விடவும் மேலாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஆனா யா உமர், உமரே, இப்போதுதான் உன்னுடைய ஈமான் பூரணமடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். மீலாது விழா கொண்டாடுவதன் மூலம் அல்ல, அல்லது சுபஹான மௌலித் ஓதுவதன் மூலம் அல்ல, அல்லது ரபீல் அவல் மாதம் வரும்போது ஏதாவது பயான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் அல்ல, உண்மைக்குண்மையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தது போன்று நேசிக்க வேண்டும். மூத்த சஹாபாக்கள், இளைய சஹாபாக்கள், ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள், சிறுவர்கள் என்று சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்களே, அந்த நேசம் நமக்கு வர வேண்டும். இந்த நேசம் நமக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தூதரை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. அல்லாஹுடைய தூதரை தெரியாமல் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிக்க முடியாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம். உங்களுக்கு மத்தியிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு எவையெல்லாம் கஷ்டத்தை ஏற்படுத்துமோ அது அவருக்கும் கஷ்டமாக இருக்கிறது. விசேடமாக மூமின்கள் மீது அன்பும் இரக்கமும் உள்ளவராக அவர் இருக்கிறார். பொதுவாக மனித சமூகத்திற்கு ரஹ்மத்தாக வந்தவர்கள், குறிப்பாக மூமின்கள் மீது அதிக அன்பும் இரக்கமும் உள்ளவர்கள். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொன்ன அந்த பிரார்த்தனையை குர்ஆனில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், وَإِن تُعَذِّبُهُمْ فَإِنَّهُمْ عِبَادُكَ وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ. யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டிப்பதாக இருந்தால் நீ மிகைத்தவன், நீ ஞானமுள்ளவன், நீ அவர்களை மன்னித்து விட்டால் நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய். فَإِن تُعَذِّبُهُمْ فَإِنَّهُمْ عِبَادُكَ, நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தால் இவர்கள் உன்னுடைய அடிமைகள். وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ, இவர்களை நீ மன்னித்து விட்டால் நீ மிகைத்தவனாகவும் ஞானமுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று அந்த துவாவை கேட்கிறார்கள். என்ன இருக்குதுல்ல, ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடத்தில் போய் என்ன சொல்றாங்க என்றால், யா அல்லாஹ், இந்த மக்களை நீ தண்டிக்க போகிறாயா? இவர்கள் உன்னுடைய அடியார்கள். நீ இவர்களை மன்னித்து விட்டால் உன்னை இந்த உலகத்தில் யாரும் மிகைக்க முடியாது, நீ ஞானமுள்ளவன் என்று சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனத்தை படித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டு கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹும்மா உம்மதி உம்மதி என்று சொல்லி பக்கா, என்னுடைய உம்மத் என்று கடுமையாக அழுதார்கள். ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் வரைக்கும் அழுதார்கள். இப்படி இந்த உம்மத்தின் மீது அக்கறை உள்ள ஒருவர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமாருக்கும் ஒவ்வொரு பிரார்த்தனையை கொடுத்தான். அவர்கள் எல்லோரும் அந்த பிரார்த்தனை இந்த உலகத்தில் பயன்படுத்தினார்கள். நான் அதை சேமித்து வைத்திருக்கிறேன் என்னுடைய உம்மத்திற்காக. மறுமையிலே அவர்களுக்கு ஷஃபாத்து செய்வதற்காக சேமித்து வைத்திருக்கிறேன். இந்த உம்மத்திற்காக வேண்டி கடுமையாக அழுதவர்களாக, கவலைப்பட்டவர்களாக, பொறுப்புணர்வோடு செயற்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்படுகிறார்கள். அரசாத்துல் கியாமா என்ற அந்த மஹ்ஷர் வெளியிலே 50,000 வருடங்களுக்கு அல்லாஹு தஆலா மனிதர்களை சூரியனை தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தி கால்களிலே செருப்பில்லாமல் உடம்பிலே ஆடை இல்லாமல் ஆக்கியிருக்கும் போது பெற்ற தாய் பிள்ளைகளை கண்டு விரண்டோடுகிறார், பிள்ளைகள் பெற்றோரை கண்டு விரண்டோடுகிறார்கள். ஒவ்வொருவரும் அவரவருடைய நப்சு என்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், வியர்வையிலே மூழ்கடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் போதுதான் மக்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே ஓடிச் செல்கிறார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடத்திலே போய் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள், ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள், அதற்கு நான் தகுதி உள்ளவன் கிடையாது, நீங்கள் நூஹிடம் போய் பாருங்கள் என்று. நூஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம் மக்கள் போனால் அவர்களும் இதற்குரியவன் நான் அல்ல, இப்ராஹிமிடம் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஓடி வருகிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் நானும் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் மூசாவிடம் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் ஓடி வந்தால் மூசா அலி இஸ்லாம் அவர்களும் நானும் பேச முடியாது, நீங்கள் ஈசாவிடம் போய் பாருங்கள் என்று சொல்கிறார்கள். மக்கள் எல்லோரும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் போகும்போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னாலும் முடியாது, நீங்கள் முஹம்மதிடம் போய் பாருங்கள். மக்கள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அனலஹா அனலஹா, நான் அதற்குரியவன், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து அல்லாஹுடைய அரசுக்கு கீழே சுஜூதில் விழுவார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஸக், முஹம்மதே உன்னுடைய தலையை தூக்கு, தலையை உயர்த்து, இஸ் அல் துத நீ கேள் தரப்படும், வஸ்ஃபா துஷஃபா நீ ஷஃபாத்தி செய், உன்னுடைய ஷஃபாத் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற பிறகு சுஜூதிலிருந்து தன்னுடைய தலையை உயர்த்தி அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கை ஆரம்பிக்குமாறு சொல்வார்கள். அதற்கு பிறகுதான் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். இவ்வளவு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ள ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தில் எதுவெல்லாம் மக்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை எதுவெல்லாம் சுவர்க்கத்திற்கு இட்டுச் செல்லுமோ அவை அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்வதால் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நாம் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாம் அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தால் நாம் ஈமானுடைய சுவையை அனுபவிக்கலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியா, யார் அல்லாஹுவை ரப்பாகவும் இஸ்லாத்தை தன்னுடைய தீனாகவும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தாக தஅமல் ஈமான், ஈமானுடைய சுவையை அவர் அனுபவிப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் நிறைய நாம் படிக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய தூதரை பற்றியும் சொல்லப்படக்கூடிய மஜ்லிஸ்களுக்கு அதிகமாக நாம் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி போகும்போது நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே சில மலக்குகள் இருக்கிறார்கள், அவர்கள் அங்குமிங்கும் போய் வந்து கொண்டிருப்பார்கள். எதற்காக என்று கேட்டால், எங்காவது மக்கள் உட்கார்ந்து அல்லாஹுவை பற்றி பேசுகிறார்களா என்று அவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் போய் வந்து கொண்டிருக்கும் போது அவ்வாறான ஒரு மஜ்லிஸை அவர்கள் பார்த்து விட்டால் உடனடியாக எல்லோரும் வந்து அந்த மஜ்லிஸை சூழ உட்கார்ந்து கொள்வார்கள். அப்போது அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன் அந்த அல்லாஹ் மலக்குகளிடம் கேட்பான், என்னுடைய இந்த அடியார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் உட்கார்ந்து உன்னை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உன்னை திக்ரு செய்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், இவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று. மலக்குகள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், இவர்கள் உன்னை பார்க்கவில்லை. என்னை பார்க்காமலேயே என்னை பற்றி இப்படி பேசுகிறவர்கள் என்னை பார்த்தால் என்ன செய்வார்கள்? உன்னை பார்த்தால் இன்னும் அதிகமாக உன்னை திக்ரு செய்வார்கள். இவர்கள் என்னை திக்ரு செய்து கொண்டு என்ன எதிர்பார்க்கிறார்கள்? யா அல்லாஹ், இவர்கள் உன்னை திக்ரு செய்து கொண்டு உன்னிடம் சுவர்க்கத்தை கேட்கிறார்கள், சுவர்க்கத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லையா அல்லாஹ், இவர்கள் சுவர்க்கத்தை பார்க்கவில்லை. சுவர்க்கத்தை பார்க்காமலேயே இப்படி என்றால் சுவர்க்கத்தை பார்த்தால் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக சுவர்க்கத்திற்காக அவர்கள் போட்டி போடுவார்கள். வேறு என்ன செய்கிறார்கள்? என்னிடமிருந்து ஏதாவது விஷயங்களில் பாதுகாப்பு தேடுகிறார்களா? ஆம் யா அல்லாஹ், இவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள். நரகத்தை இவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை. நரகத்தை பார்க்காமலே இப்படி இவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்றால் நரகத்தை பார்த்தால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அதற்கு மலக்குகள் சொல்கிறார்கள், நரகத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக அவர்கள் நரகத்தை விட்டு தூரமாகுவதற்குரிய வழிகளை பார்ப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன். மலக்குகளிடத்திலே சொல்கிறான், உங்களை சாட்சியாக வைத்து சொல்லுகிறேன், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் நான் மன்னிப்பு வழங்கிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். மலக்குகள் சொல்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் நாங்கள் சொன்ன இந்த நோக்கத்திற்காக வந்தவர் அல்ல. திக்ரு செய்வதற்காகவும் சுவர்க்கத்தை கேட்பதற்காகவும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்காகவும் வந்தவர் அல்ல என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், நான் அவருக்கும் மன்னிப்பு வழங்குகிறேன். அல்லாஹு அக்பர். ஏனென்றால் அல்லாஹை பற்றி பேசுகிற மஜ்லிஸ்களிலே வந்து உட்காரும் போது நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும். அது கெட்ட நோக்கத்தோடு வருகிற ஒருவனுக்கும் அல்லாஹுடைய வார்த்தைகள் அது வெயிட்டானவை. அந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஃபித்னாவுடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மௌத் எந்த நேரமும் நமக்கு வரலாம். திடீர் திடீர் மரணங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். யாரும் எதையும் இந்த உலகத்திலிருந்து நாம் கொண்டு செல்லப் போவதில்லை. நாம் மௌத்தான பிறகு வெறுங்கையோடு தான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறோம். எனவே நாம் மௌத்தாகும் போது உறுதியான ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்ற அந்த உறுதியிலும் கொள்கையிலும் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நல்ல நிலையை நம் அனைவருக்கும் ஆக்கி தந்தருள்வானாக. வ ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.